ഉമേദാന്തരാമാണേതിഭാരം ശ്രീരംഗരാമാണുമോക്ഷീവരാഗം യതിമരണകം ദേശികം സംശ്രയാമി ശ്രീമാനാഥാര്യേശരി ശ്രീമന്നാരായണനാൽ അടയ്ക്കപ്പെട്ടതാണ് കോടിക്കണക്കാണ് അംഗങ്ങളിൽ ഭൂമിയും ഒന്ന്. ഈ വണ്ടങ്ങൾക്കെല്ലാം അതിഥിയാകും നായകനാകും എമ്പെരുമാൻ ഇരുപ്പതിനാൽ അവനക്ക് അഖിലാന്ത കോടി ബ്രഹ്മാണ്ട നായകൻ എന്നൊരു തിരുനാമമുണ്ട്. ഇവനെ സർവരക്ഷകൻ സർവശേഷി, അതായത് എല്ലോരും കാപ്പാക്കൂടിയവൻ തലവൻ. ഇവനുടെ മൂർച്ചിക്കാറ്റ് യജ്ഞസ്നാനം അകർമ്മണം എന്ന് കൊള്ളക്കൂടിയതാണ് നാല് വേദങ്ങൾ. ഇവകൾക്ക് അംഗങ്ങൾ ആറ്: ശിക്ഷ, വ്യാകരണം, ചന്ദ്ര, നിരുത്തം, ജ്യോതിഷം, കൽപ്പം എന്നിവ. ഇതിനെ ന്യായശാസ്ത്രം, മീമാംസാശാസ്ത്രം, വേദാന്തശാസ്ത്രം, ധർമ്മശാസ്ത്രം ശാസ്ത്രങ്ങൾ ഇരിക്കുന്നു. അടുത്ത് ശ്രീമദ് രാമായണം, മഹാഭാരതം, മധ്യപൂർണ വരാഗങ്ങളാണ് ഇതിലാത്ത പുരാണങ്ങൾ. ഇവകളെല്ലാം വേദത്തിൽക്ക് ഉപപ്രമാണങ്ങളാക ഇരിക്കക്കൂടിയവരും സനാതന ധർമ്മത്തിൽ കണ്ടലാണ് വേദത്തിൽ അർത്ഥങ്ങളെ. ഇവയുടെ മൂലം തന്നെ തെരിഞ്ഞു കൊള്ള വേണ്ടും. ഇതിഹാസ പുരാണാഭ്യാം വേദം സമുഖ ബ്രഹ്മേത്തി വേദോ മാമയം പ്രസരിഷ്യത്തി. അത് പറയാതെ പഠിച്ചുവിട്ട് പുരാണത്തോളം കൂടുതലാണോ എന്ന് വേദമേ ഭയപ്പെടുകയുള്ളു എന്ന് മഹാഭാരതം കൂടിയത്. അതനാല് വേദോക്കിലോ ധർമ്മം ഗുണം. നമ്മുടെ സനാതന ധർമ്മത്തിൽ ആണ് ഏ വേദം. ഏത ഇതിഹാസ പുരാണങ്ങൾ എല്ലാം ഒവ്വൊരു മനുഷ്യർക്കും വേണ്ടിയതാണ് തത്വീത പുരുഷാർത്ഥത്തെയും ബോധിക്കേണ്ടത്. ഇവർക്ക് നേരടിയാക ഉതകൂടിയവൾ പുരാണങ്ങൾ. ഇവയുടെ കാർത്തിക പുരാണങ്ങൾ, വാർഷിക പുരാണങ്ങൾ, താമസ പുരാണങ്ങൾ. സങ്കീർണ കാർത്തികാക്ഷൈവ രാജതാ താമസാർത്ഥതാ ഇപ്പി മൂന്ന് വകയാക ചൊല്ലപ്പെടുകിറത്. இந்த புராணங்கள் எல்லாம் அந்தந்த கல்பங்களிலே பிரம்மாவினாலே சொல்லப்படுகிறது. எத்தின் கல்பேது எத்ரோக்தம் புராணம் பிரம்மணா புரா தசதமாகாத்மம் தத்வரூபேன வர்ணியதே அக்னே சிவசமாகாத்மம் தாமசேஷு பிரகீர்த்தியதே ராஜசேஷதமாகாத்மம் அதிகம் பிரம்மணோ விதுஹு சங்கீர்ணேஷு சரஸ்வத்யாகாத்மம் நிகர்த்தியதே ജാതികൽപ്പേഷു മാഹാത്മ്യം അധികം ഹരേ തേശയോഗിഷ്യന്തി പരാഗതി. ഇപ്പൊ മൂന്ന് ഗുണങ്ങളെ അടിപ്പടിയാക കൊണ്ട ബ്രഹ്മാ വിഷ്ണു ശിവൻ എന്ന മൂവരും പുരാണങ്ങൾ പേശുകൊണ്ടാണ്. ഇവത്തിൽ സത്വാ സഞ്ജായതേ ജ്ഞാനം എന്നും തത്വം വിഷ്ണു പ്രകാശകം എന്നും മോക്ഷത്തെ ഉരുമ്പുകൾക്ക് ജാതിക പുരാണങ്ങളെ മേന്മയാക കൊണ്ടാടപ്പെടുകയാണ്. ഇലിംഗത്തിട്ട പുരാണത്തീരം ഭ്രമണവും ബാക്കിയറും വളിന്തുവാതി ദൈവീകളും മറ്റും ദൈവമാകി നീന്താൻ മളിന്തുജങ്ങൾ കവറി വീശും തിരുപൂറകം ഒളിന്തി നിന്റെ പിറാൻ കണ്ടേ ഒന്നും വഴിവില്ലയും ഒക്കെ. ലിംഗപുരാണത്തെ ആധാരമാക കൊണ്ട ശൈവകൾ ബൗദ്ധർകൾ പഴയനില്ലാത്തതാണ് വീൺ വിവാദം ചെയ്യും നീങ്ങളും ഉങ്കൾ ദൈവവും എല്ലാ മാസമൊക്കെ നാരായണൻ കാണാം എന്ന് ആഴ്വാർ വന്നു ചെയ്കിറാർ. അപ്പടിപ്പെട്ട നാരായണനെ എമ്പെരുമാണി നിലകൾ അഴുകി പര വീട വിഭവ അന്തർജാമി അക്ഷയ് എന്നത് ഇന്ന് എമ്പെരുമാണി കടയുള്ളക്കാണ് വഴികൾ ഉപായങ്ങൾ പല ഉണ്ട്. അവർക്കിൽ മുഖ്യമാണ് ഭക്തിയോഗവും പ്രവൃത്തിയും. ഈ വഴികളിൽ കാണിക്കക്കൂടിയവകൾ വേദമാർഗങ്ങളാണ് ശാസ്ത്രങ്ങൾ. അവർക്കിൽ ചൊല്ലപ്പെട്ടുള്ള കർമാർത്ത് നിത്യം നൈനിത്യം എന്നും ധർമാർത്ഥകാമ മോക്ഷം എന്നതാണ് നാളുകളുടെ പുരുഷാർത്ഥങ്ങളെ അറിയുന്നതൊക്കെ യജ്ഞേന ദാനേന തപസ അനാഥകേന என்று பல கர்மாக்கள் விதிக்கப்பட்டுள்ளது. அது நித்திய கர்மானுஷ்டானம், காமிய கர்மானுஷ்டானம் என்று நித்திய கர்மாவிற்கு பலன் கிடையாது, பண்ணாமல் விட்டால் தோஷம் உண்டு, காமிய கர்மாவிற்கு பலன் உண்டு. அப்படி வந்தவர்கள் விரதங்கள் எந்தவும் விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்றாலும் அதற்காக உபவாசத்தை ஜெயத்தை அனுஷ்டிக்க வேண்டும் வரும். உபவாசத்தினால் தேகம் ஆரோக்கியமாகவும் மனப்பக்குவமும் வைராக்கியமும் ஏற்படும், நோயற்றவாகவே குறைவற்ற செல்லும் என்று சொல்லப்படுகிறது. பல வகை விரதங்கள் இருந்தாலும் ஏகாதசி விரதம் என்பது நேர்மையான பலன்களை கொடுக்கக்கூடியது. சுத்தம் பாகவதம் சுத்தம் பாகீரதி ஜலம் சுத்தம் விஷ்ணுவத தியானம் சுத்தம் ஏகாதசி விரதம். ஒரு வருடத்திற்கு 24 ஏகாதசி வருகின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமானது 2, ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி, இது மார்கழி மாதம் சுக்லபட்சத்தில் வரக்கூடியது. மற்றொன்று கார்த்திகை மாதத்தில் சுக்லபட்சத்தில் வரக்கூடிய கைசிக ஏகாதசி. கைசிகம் என்பது ஒரு ராகம், அதை பாடி அதனால் வீடு பேறு பெற்றான், அதனால் கைசிக ஏகாதசி என்ற பெயர். முரணி என்று அசுரனை அழிக்க எம்பெருமானுடைய திருமேனியிலிருந்து தோன்றிய ஒரு மாய சக்தி ஏகாதசி தேவி. அவள் உறவை அழித்த தினம் சுக்லபட்ச ஏகாதசி, அதற்கு ஹரி தினம் என்று பெயர். அந்த நாளில் தூங்காமல் விழித்திருந்து உபவாசத்தோடு ஹரிஸ்மரணம் பண்ண வேண்டும். அப்படி செய்பவர்களுக்கு அறம், பொருள், இன்பம், வீடு என்றதான 4 புருஷார்த்தங்களையும் எம்பெருமான் அனுச்சரம் செய்கிறான் என்று பாத்ம புராணத்தில் உத்தரகாண்டத்தில் 36 மற்றும் 40 அத்தியாயத்தில் சங்கரநாரத சம்வாதத்திலே சொல்லப்பட்டுள்ளது. தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்த்தவனை கடைந்த போது அதில் பிராட்டி ஆவிர்வாகம் செய்தார். தேவர்கள் உபவாசமாகவே கடலை கடைந்த தினத்தை ஏகாதசியாக அனுஷ்டித்து மறுநாள் துவாதசியில் விடியற்காலில் பிராட்டிக்கும் எம்பெருமானுக்கும் திருவாராதனம் பண்ணி பாரணை நடத்திக் கொண்டார்கள் என்று 260 அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது. ஒரு ஜீவனுக்கு மோட்சத்தை கொடுக்கும் ஏகாதசி என்பதால் இதற்கு மோட்சதா அப்படின்னு பெயர். இவையெல்லாம் பாரமேஸ்வர சன்னதியில் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணப்பட்ட பகவத்கீதையில் இந்த நாளில்தான் அவதரித்தது. இந்த வைகுண்ட ஏகாதசியில் நிர்ஜல உபவாசம் இருந்தால் 24 ஏகாதசி வருடமிருந்த உபவாச பலன் கிடைக்கிறது. அதே போல கைசிக ஏகாதசி தினத்திலும் விரதம் இருந்தால் அந்த 24 ஏகாதசி விரத பலனானது கிடைக்கிறது. இதனுடைய பெருமை ஸ்ரீ வராக புராணத்தில் 48 அத்தியாயத்தில் கைசிக புராணம் என்று சொல்லப்படுகிறது. இதே ஸ்ரீ வராக பெருமானே திருவாரி நலந்து அருளியதால் கைசிக மாகாத்தியம் என்று இதற்கு வியாக்கியானம் பண்ணின ஸ்ரீ வராகர் பட்டர் பொருள் செய்கிறார். எம்பெருமான் பலமுறை பொருள் செய்த வார்த்தைகள் எல்லோரும் கேட்கும்படியாக இருக்கக்கூடியது எது என்றால், முதல் நிலையான பரமபதத்தில் இருந்து அருள் செய்யக்கூடிய வார்த்தைகள் பந்தமில்லாதவர்களே கேட்க முடியும், பந்தமுடைய சம்சாரிகள் கேட்க முடியாது. யோக நிலையில் கீராபிநாதனாக அருளை செய்யும் வார்த்தைகள் கடலோகளில் வளர்ந்து விடுவதால் அர்த்தம் புரியாமல் இருக்கும். மத்தியமூர்த்தியின் வாக்கியமானது ஞானிகளான முனிவர்களுக்குத்தான் தெரியும்படியாக இருக்கும். ஊர்மூர்த்தியான பகவான் அருளை செய்யும் வார்த்தைகள் கம்பீரர்கள் கலங்கும்படியாகவும் சிறபுத்தி உடையவர்கள் பிரமிக்கும்படியாகவும் இருக்கும். ஸ்ரீ நிருபருடைய வாக்கியமானது கழுத்துக்கு மேல் ஒருபடி கீழ் ஒருபடி என்று பிரதோஷம் போலே இருக்கும். ஸ்ரீ வாமனன் வாக்கியமானது சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும். பரசுராம அவதாரத்தில் எப்பொழுதும் பறகை கையில் ஏந்தி ஒருபடி இழந்தவனாக கோபத்துடன் இருப்பதால் அவனிடத்தில் வார்த்தைகள் நமக்கு புரியாமல் இருக்கும். சக்கரவர்த்தி திருமகன் அவதாரத்தில் உறவுகளோடும் புண்ணிய ஜனர் என்று சொல்லக்கூடிய அரக்கர்களோடும் கலந்திருப்பதால் அவன் வார்த்தையும் நமக்கு பயன்படாது. பலராமாவதாரத்தில் எப்பொழுதும் கலப்பையுடன் இருந்தால் அவன் வார்த்தைகளை நம்ப முடியாது. கிருஷ்ணாவதாரத்தில் பிறந்தது முதல் களவு கவடம், அதனால் அவன் வார்த்தைகளும் நமக்கு புரியாது. கல்கி அவதாரம் வரப்போகிற அவதாரம், அதனால் அவன் வார்த்தை தெரியாது. சொல்லப்பட்ட எல்லா அவதாரங்களை காட்டிலும் மேன்மையானது ஸ்ரீ வராக அவதாரம். பூமி முழுதும் யூகாவதாரத்தில் சங்கரகண பிரத்யும்ன அனிருத்தனாக மேலே இருந்ததோடு தன்னை வந்து ஆசிரியக்கூடியவர்களை அனுகிரகம் பண்ணுவான் என்பதனான். ஆனால் வராகத்திரான் பார்வண்ண மடமங்கை அழகும் மடமையும் இறந்த பூமி பிராட்டியிடம் ஈடுபட்டவன் கிடந்திறந்து நின்ற வந்து கேடலாக தீர்வு கிடந்திடம் தன்னை வரக்கும் உமிழம் கடம்பெறும் தோளாரத்தகவும் தாரணும் மடங்களை மால் செய்கின்ற மாவகர்தான்பாரே. நீருக்கும் கேட்டுக்கும் சளைக்காத வராதோருவை எடுத்துக்கொண்டு பிரளய சமுத்திரத்திலே மூழ்கி பூமியை மேலே எடுத்துக்கொண்டு வருபவன் தன் அகன்ற பெரிய தோள்களாலே பூமி பிராட்டியை பகிர்ந்து கொள்ளக்கூடியவன் மத்தியாவதாரம் தன்னுடைய பிரஜைகளை பார்வையினால் சங்கல்பத்தினாலேயே காப்பாற்றக்கூடியவன் காச பாஷாணமாக நினைவில்லாமல் விழுந்து கிடக்கக்கூடிய அடியார்களை தான் நினைத்து அழைத்துக் கொண்டு போய் ரட்சிக்கக்கூடியவன் வராபத்திருமான். ஊர்மாவதாரத்தில் பூமியில் உள்ள மலையை வடவரையில் மத்தாக்கி என்று மத்தாக அதை வைத்து கடலை கடைந்தார்கள் தேவாசுரர்கள். அப்பொழுது மலை கடலில் மூழ்கார்கள் ஆமை ஊர் கொண்டு தாங்கி பிடித்தான் பகவான். ஆனால் வராகத்திரானும் கடலில் மூழ்கி தனது போரை பற்களாலே பூமியை தாங்கி பிடித்து அந்த மலைகளும் கலந்தாதவரை ரட்சித்தான். பூமியிலிருந்து நரசிம்மனாக தோன்றியவன் எதிரில் கட்டுப்பட்ட இரண்டினை புலர்ந்து அழிந்தான். பூமி முழுவதும் கட்டுப்பட்டு அழிந்து போகாதபடி ஒரே இடத்தில் நிலையாக இருக்கும்படியாக செய்து காப்பாற்றினான் வராகத்திரான். வாமனன் மகாபலியின் இடத்திலே பூமியை தானமாக வாங்கினான். வராகத்திரான் மகாபலிஷ்டனான ஹிரண்யாட்சன் என்ற மகாபலியை அசுரனை அழித்து தனக்கே உரிய பூமி பிராட்சியை வைத்தான். பரசுராமர் சத்ருனி ரதனம் பண்ணுவதற்காக பரசு என்ற ஆயுதத்தை கையில் கொடுத்தார். எந்த ஆயுதமும் இல்லாமலேயே ஹிரண்யாட்சனை வதம் செய்தான் வராக பெருமான். காமானுகாரத்தில் தான் கல்லிச்சோதிக்கு எழுந்தருளும் போது பூமியில் உள்ள அன்னைகராபரம் வைகுந்தேத்தி என்று புல் பூண்டுகளை அழைத்துச் சென்றான். வராக அவதாரத்தில் பூமியை தன் தோழியை உயர்ந்த இடத்திலே வைத்துக் கொண்டான். மிகவும் பிடித்தவளான பூமித்திராட்சியை தன்னுடைய தலையிலே தரிக்கின்றான் என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். பலராமன் பெயர் கலப்பையை வைத்துக் கொண்டு பூமியை உருவி கிளறி கிளைப்பார். ஆனால் வராகத்திரார் தன் கோரைப்பற்களில் தாங்கியது பூமித்திராட்சிக்கு எந்த கீழலும் இல்லாதபடி காப்பாற்றினார். கிருஷ்ணாவதாரத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணனை பார்த்து சிஷ்ய ஸ்நேகம் சாமிதான் பிரபன்னம் நான் உனக்கு சிஷ்யர் எனக்கு நல்லதை உபதேசம் பண்ண வேண்டும் என்று கேட்டபோது கர்மயோக ஞானயோக பக்தியோகங்களை எல்லாம் உபதேசம் செய்துவிட்டு கடைசியில் ஒரு ஸ்லோகத்தில் மிகச் சிறந்த உபாயமான சரணாகதியை உபதேசித்தான். வராகத்திரான் பூமி பிராட்சியை கடலிலிருந்து நிறுத்தவும் பிராட்சி தன்னை சிஷ்யாகவும் பக்தையாகவும் கூறி அர்ஜுனனை போல் தனக்கு மட்டும் உபதேசிக்க வேண்டும் என்று கேட்காமல் உலக நன்மைக்காக உபதேசிக்க பிரார்த்தித்துக் கொண்டார். அதனால் பகவானும் தாமதிக்காமல் பிரபத்தை உபதேசித்து அருளினான். கல்கி அவதாரம் வரப்போகும் அவதாரம் இந்த அவதாரம் செய்ய வேண்டிய உபகாரத்தை வராகத்திரானே செய்து முடித்தான். இப்படிப்பட்ட ஏனத்தினொரு வாழி நிலமங்கை வெகு கொண்ட என்றும் ஞானத்தின் ஒளிவுரி என்றும் ஞானவான்கள் ஆசிரியக்கும்படியான கருணையுடைய இரங்கற்பகங்கள் வானத்தவர்க்கும் அல்லாதவர்க்கும் மற்றவர்க்கும் ஏனத்திருவாயிடந்த ஞானத்திரான் என்றான் இல்லை நான் கண்டனல்லது என்று ஆழ்வார் சொல்லிச் செய்தபடி இவனை தவிர நம்மை ரட்சிக்க வேறொருவர் இல்லை. அப்படிப்பட்ட ஸ்ரீ வராகத்திரானுடைய வார்த்தையை கேட்க வேண்டும். அந்த பேச்சானது என் உள்ளத்திலிருந்து அகற்ற முயன்றாலும் அகற்ற முடியாதபடி என்றும் இருக்கக்கூடியது என்று பூமி பிராட்சியின் அவதாரமான போதை பிராட்சியாக சொல்லிச்சுகிறார். சாசிதோட்டை கிடந்த வாழ்மகத்தை பந்தமாறு மாசுரங்கில் நீர்வார மாநிலாக தோன்றியான் தேசுடைய நேவரும் திருவரங்க செல்வனார் பேசியிருப்பனகன் கேட்கவும் வேறவே அப்படி ஞானத்திறான் பிரதிச்சிருந்த புராணம் எல்லா புராணங்களை காட்டிலும் மேன்மையானது. அவனை அடையும் வழிகள் சிறந்த வழி ஞானரூபமாக வாடி அடைவதுதான். அதே பிராட்டியாரும் பரமனடி வாடி புத்தவன் தேர்வாடி வாயினால் வாடி கேசவனை பாடவும் பாடிப்பறை கொண்டு முகில்வண்ணன் தேர்வாட மனத்துக்கு நியானை பாட கீர்த்தினை பாடி வங்கையக்கண்ணானை பாட வல்லானை பாட துயிரகப்பாட சேவகமும் நான் பாடி உந்தன்மை பாடிப்பட வேண்டும் என்று எம்பெருமானின் திருவிழத்திற்கு ஏற்ப இவன் பாடின பாட்டை அதாவது பாடும் உபாயத்தை பிரதானமாக முக்கியமாக ஏற்றுக்கொண்டு எம்பெருமான் பூமி பிராட்சியாரை பார்த்து பாராகத்துவான் திருவாயை வளர்ந்து அருளை செய்கிறார். எதிர்பார்க்காமல் தாமே முகூர்த்தேட்டு உற்றாய என்று நம்ம முகூர்த்தத்தில் எழுந்து என்னுடைய குணாதிசயங்களை எல்லாம் பக்தியுடன் ஒருவன் பாடக்கூடியவன் இங்கே இருக்கிறான் என்று அமைச்சை ஆரம்பிக்கிறார் வராக பெருமா. அதற்கு பிராட்டியார் அகோ ஜீவ பிரபாவோய் எப்பயா பரிசீலித்துவார கர்த்தீவ பிரபாவேன சித்தி பிராப்தோ மகாபாரான் வேதவேத்தியன். ஆகையாலே வேதங்கள் உண்மை பறைசாற்றுகின்றன. ரிஷிகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள். இதற்கு மேலாக தேவரையே அருள் செய்யும்படியாக உண்மையும் உங்களுடைய குணாபிஷயங்களையும் பாடக்கூடிய பெருமையுடைய தேவரின் திருவிழை பற்றவன் யார் என்று அருளி செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் பூமி பிராட்டியார். ஸ்ருணுதத்யேனேவி சத்யமானம் யசஸ்வினம் யத்ஜீத பிரபாவேன சித்திம் பிராப்தோ பிரதாசபாகான். நான் உங்களுக்கு கூடியதான ஒரு பிரீத்தியினால இதை சொல்லுகிறேன் என்று நீ நினைக்க வேண்டாம். உனக்காக சொல்லுகிறேன் என்றும் நீ நினைக்க வேண்டாம் தேவி. இது சத்தியமான வார்த்தை. நம்மை பாடி எவன் பெரிய வேறு பெற்றானோ அவனை சொல்லுகிறேன் என்று அவனை செய்கிறான். அத்தி தட்சிண விபாகே மகேந்திரோ நாம பர்வத பத்திர கீரணி புண்ணியா தட்சிணே சாகரானந்தமா. பாரத தேசத்தினுடைய தெற்கு பகுதியில் மகேந்திர மலை ஒன்று இருக்கிறது. அதன் அடிவாரத்தில் திருக்குறுங்குடி என்ற திவ்ய தேசம். அங்கே கீரநதி பாய்கிறது. அங்கே சந்தான குலத்தில் பிறந்த ஒருதான் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியா விடியக்காரை பிராமண முகூர்த்தத்தில் நம் குலத்திற்கு ஏற்றாப்பு நமது சந்ததி வாழ்வில் தூரத்தில் இருந்தபடியே பாடினான். சித்தாசிரமே பத்ரே பிறந்திருந்தாலும் கூட நம்முடைய குணங்களை எல்லாம் ஒரு 10 வருஷ காலமாக பாடிக்கொண்டு வருகிறான் என்று அருள் செய்கிறார் வராகப்பெறார். அப்படி தாடிக்கொண்டு வரக்கூடியதான அவன் ஒரு கார்த்திகை மாத சுக்லபட்ச தியாகசி இன்றும் ஜாகரணம் விதித்திருந்து நம்மை பாடுவதற்காக இனியும் கையுமாக புறப்பட்டான். அப்பொழுது வழியில் ஒரு பிரம்மராட்சசன் நடந்து மாட்டிக்கொண்டான். பலவான் பிரம்மராட்சசன். அந்த பிரம்மராட்சசன் பூர்வ ஜென்மத்தில் சோமசர்ம என்ற பிராமணன் யாகம் பண்ணும் பொழுது அந்த யாகத்தில் ஒரு தவறு ஏற்பட்டதால் பிரம்மராட்சசாக தெரிந்து கொண்டிருந்தான். 10 நாட்களாக சாப்பிடாமல் பட்டினியாக இருப்பதால் நம்பாளவனால் பிடித்துக் கொண்டார். நான் எம்பெருமானை பாடுவதற்காக செய்கிறேன் என்னை விடு என்று அதனிடம் கூறுகிறான் நம்பாளவன். புண்டரீகாட்சியை பற்றி நான் பாட வேண்டும், அனுபவிக்க வேண்டும், திருப்பள்ளி வச்சு பாட வேண்டும் என்று கேட்கிறான். அதற்கு அந்த ராட்சதன் நீ தெய்வமாக கொடுத்த உணவு, அதனால் நான் உன்னை விடமாட்டேன். இந்த நம்பாவுமானுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. பகவானை பாரபடியாமல் போய்விடுவோமோ என்று எப்படியாவது நம்மை பாட வேண்டும் என்று நம்பாதுதான் அந்த பிரம்மராட்சியின் இடத்திலே ஒரு நல்ல வார்த்தையை சொன்னான். தெய்வம் உனக்கு கொடுத்த இந்த உணவை நீ கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். நான் ஒரு கிரகத்தில் இருக்கிறேன், அதை முடித்துவிட்டு வந்து பிறகு என்னை பார்ப்பது என்றான் நம்பாமல். அதுக்கு அந்த பிரம்மரட்சசானது உன் ஜென்மத்திற்கு ஏற்றபடி உன் குலத்திற்கு ஏற்றபடி பொய் சொல்கிறாய் என்று அவனிடம் சொன்னது. சத்ய மூலம் ஜகத் சர்வம் லோகத்தே பிரவேசிதா நாகம் நித்யாத்மபக்ஷாமி சத்தியமேவ வதாம்யகம். இந்த உலகங்கள் எல்லாம் சத்தியத்தினால் உண்டானவைகள். இந்த லோகமானது சத்தியத்திலே பிரதிஷ்டமாக இருக்கக்கூடியது. அதனாலே நான் சத்தியமேவ வதாமி, நான் சத்தியத்தில் பேசுகிறேன், நித்யான பிரபக்ஷாமி பொய் சொல்லல என்று சொல்றார். பாராய் பிரம்மராட்சே, உடனே பிரதிஜைகளை எல்லாம் பண்ணுகிறான் நம்பாடுதான். எவன் எல்லாவற்றுக்கும் காரணமான சத்தியத்தை மீறுகிறானோ அவன் பாவத்தை நான் அடைகிறேன், அந்த தண்டனை அனுபவிக்கிறேன் என்று பிரதிஜை செய்ய ஆரம்பிக்கிறான் நம்பாடுதான். முதல் பிரதிஜை, எவன் பொய் சொல்லுகிறானோ சத்தியத்தை மீறுகிறானோ அதற்கான அந்த பாவத்திற்கான தண்டனையை நான் அடைவேன் அப்படிங்கிறான். இரண்டாவது, பிறர் மனை புகுதல் என்ற பாவத்திற்கான தண்டனையை அடைந்தேன். மூன்றாவது, எவன் சாப்பிடும் பொழுது அந்த பணத்தில் வஞ்சனை செய்கிறானோ அதற்கான அந்த பாவத்திற்கான தண்டனையை அடைந்தேன். பிராமணனுக்கு பூமிதானம் பண்ணி அந்த பூமியை திருப்பி எவன் அபகரிக்கிறானோ அந்த தண்டனையை, இந்த பாவத்திற்கான தண்டனையை நான் அடைவேன். ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொண்டு பல நாள் அவருடன் வாழ்ந்து விட்டு அடுத்து அவளை கைவிடுகிறானோ அதற்கான பாதத்திற்கு என்ன தண்டனை உண்டோ அதை நான் அடைவேன். அமாவாசையில் மனைவியுடன் எவன் சேர்கிறானோ அதற்கான இந்த பாதத்திற்கான தண்டனையை நான் அடைவேன். அடுத்தவர்களுடைய கிரகத்தில் சாப்பிட்டு விட்டு அந்த சாப்பிட்டதான உணவுகளை எவன் குறை சொல்கிறானோ அதற்கான தண்டனையை அடைவேன். ஒரு பெண்ணை கன்னியாதானம் செய்து கொடுப்பதாக சொல்லி எவன் செய்து கொடுக்காமல் ஏமாற்றுகிறானோ அதற்கான பாவத்தை அடைவேன். சஷ்டி அஷ்டமி சதுர்தசி அமாவாசை இவைகளை எவன் குளிக்காமல் ஸ்நானம் செய்யாமல் சாப்பிடுகிறானோ அந்த பாவத்திற்கான தண்டனையை நான் அடைவேன். தானம் கொடுப்பதாக கூறி கொடுக்காமல் எவன் ஏமாற்றுகிறானோ அந்த பாவத்திற்கான தண்டனையை அடைவேன். நண்பனுடைய மனிதை எவன் அபகரிக்கிறானோ அந்த பாவத்திற்கான தண்டனையை அடைவேன். குருபக்தி ராஜபக்தி இவர்களை எவன் அபகரிக்கிறானோ அந்த பாவத்திற்கான தண்டனையை அடைவேன். இரண்டு பெண்களை மணந்து கொண்டு பொறுப்பை அலட்சியப்படுத்துகிறானோ அந்த பாவத்திற்கான தண்டனையை அடைவேன். பகிர்ந்தமையான மனைவியை வயதான காலத்தில் தனியை எவன் விடுகிறானோ அந்த பாவத்திற்கான தண்டனையை அடைவேன். தாகத்துடன் வரும் ஒரு பசுவை அந்த தீர்த்தத்தை சாப்பிடுவதாக எவன் தடுக்கிறானோ அந்த மகா பாவமான அதற்கான தண்டனையை அடைவேன். பிரம்மகத்து தோஷம், மது அருந்துதல், பிரதபங்கம் பண்ணுதல் போன்றதான பாபத்திற்கான தண்டனையை அடைவேன். சர்வவியாசியான வாசுதேவனை எவன் ஆராதிக்காமல் தேவதாந்த பதனை செய்கிறானோ அதற்கான பாபத்தை அடைவேன் என்று பதிவேறு பிரதிஜைகளை பண்ணினான். இதற்கெல்லாம் மனசு மாறாத பிரம்மராட்சர் பதினெட்டாவதான ஒரு பிரதிஜையை பண்ணினவுடனே அது குணம் மாறிட்டு திகைத்து நின்றது. நாராயணமதான் சர்வாந்தர்யாமியான சர்வசர்வ சமாராத்தியனான மோட்சப்பிரதமான முக்தப்ராப்தனான சர்வேஸ்வரனை எவன் மற்ற தேவர்களுடன் சமமாக நினைக்கிறானோ அந்த மகாபாபத்திற்கான தண்டனையை நான் அடைவேன். ஒருவேளை நான் திரும்பி வரவில்லை என்றால் என்று நம்பாதான் அந்த பிரம்மராட்சசத்தினரையும் சொல்கிறான். உடனே அது விட்டு விடுகிறது. வேகமாக சொல்கிறான், சம்சாரத்திலிருந்து விடுபட்ட முக்தன் போல ராட்சசனிடமிருந்து விடுபட்டு வந்து நமக்கு தாடினான் நம்பாடுவான் என்று வந்து செய்கிறார் வராகப்பிரான். நமோ நாராயணாயிருந்தது திருப்பிலேச்சு பாடி அதனால் எம்பெருமானுக்கு நாம் பண்ண வேண்டியதான இந்த தியான கைங்கரியத்தை பண்ணிவிட்டு நம்மளுடைய விரதமானது ஜாகரண விரதமானது தலை கட்டியது என்று தன்னை எம்பெருமானத்திலே ஆத்தி சமர்ப்பணம் பண்ணி தனக்கு தியாஜ்யமான இந்த சரீரத்தை விட வேண்டும் என்று ஆகையாலே மிகவும் வேகமாக ஓடி வந்தானாம் என்பார்வார். போகும்பொழுது இருந்த அந்த துறையை வேகத்தை காட்டிலும் இப்பொழுது பிரம்மராட்சத்திற்கு நாம் பண்ணி கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். நம்முடைய சரீரத்தை விட்டு எம்பெருமானுடைய பெரியவர்களிலே எந்தெஞ்சனம் பண்ண வேண்டும். அதற்காக நாம் ஆத்மசமர்ப்பணம் பண்ணிவிட்டோம் என்ற சந்தோஷத்தில் வேகமாக வருகிறான். ரொம்ப வேகமா வரும்பொழுது நம் பக்தரே நம்மீது இருக்கக்கூடியதான ஒரு பக்தியினால் அவன் பாடி அந்த சத்தியத்தை மீறக்கூடாது என்று இரண்டு மடங்கு வேகத்திலே வேகமாக போகிறான். அப்படி வரும்பொழுது அவருடைய வழியிலே ஒரு புருஷன் வந்து நின்று நம்பாருமானை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னான். நிச்சயம் உன்னுடைய நடைய பார்த்தா நீ முன்னால நடந்து போறாமல் இல்லையே, இப்ப நீ வேகமா போறியே, எங்க போற சொல்லு, உண்மையை சொல்லு கேட்கலாம். சத்யபத்வதனம் சத்யப்பிரதிஜனான நம்பாருவான் அந்த புருஷனுடைய வார்த்தை கேட்டு அவனை பார்த்து மதுரமாக ஒரு வார்த்தை சொன்னான். நான் பிரம்மராட்சசனிடத்திலே பல சபதங்களை எல்லாம் பிரதிஜை எல்லாம் பண்ணிவிட்டு வந்திருக்கிறேன். அதனால் அந்த பிரதிஜைக்கு பங்கம் ஏற்படாமல் நான் அங்கே போய் நின்றாக வேண்டும், அதற்காக சொல்கிறேன் அப்படின்னு அந்த பிரம்மராட்சசத்தை கேட்ட அந்த புருஷன் இவனுடைய மனசை சோதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மதுரமான வாக்கியத்தை சொன்னான். சூவிரதம் இருக்கக்கூடியதான ஒரு பிசாசி இருக்கு, ஒரு ராட்சசன் இருக்கான். அவன் மகா பாபிஷ்டன், அந்த பக்கம் போனால் நீங்க கொண்டுடுவான், அதனால நீ அந்த பக்கம் போக வேண்டாம் அப்படின்னு நம்பாருவனை பார்த்து சொன்னான். மரணம் தற்பிச்சு மதுரம் வாழ்த்து மக்கள் அந்த புருஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு சத்தியவாதியான நம்பார்வன் சத்தியத்தை விடுவதை காட்டிலும் பிராணனை விடுவதே சிரேஷ்டமானது அப்படின்னு நினைச்சு ஒரு மதுரமான இனிமையான வார்த்தையை சொன்னான். நாகமேகம் தரிசானே என்ன கொம்பை பெற்றது அகம் சத்தே அப்பிரபுத்தோ அப்பிரபுத்தோ வைசீலம் சத்தே விளக்கிதன் வாராய் புருஷனை நான் சத்தியை தப்பாவே இருப்பவன். நான் ஒருவேளை சத்தியத்தை தப்ப வேண்டும் என்று நினைத்தாலும் என்னுடைய சுவாவம் ஒருபொழுதும் இந்த சத்தியத்தை விடாது என்று சொல்கிறான், நம்பாடுவான் என்று இராட்சியிடத்தையே அருள் செய்கிறார் வராகப்புராணம். நான் அந்த பிராமணத்தில் போனவாறே எனக்கு வேண்டியபடி சர்வேஸ்வரனால் மகாவிஷ்ணுவான அழகிய நம்பியை பாடி அவனை உற்சாகப்படுத்தி அந்த பூர்ணமான மனோரத்தை அதை நாம் பெற்றேன். நீயும் என் சரீரத்தில் இருக்கக்கூடிய ரத்தம் மாம்பீங்களை இதை இவற்றை எல்லாம் பூர்ணமாக விதிக்க வேண்டும் என்கிறான் நம்பாடுவான். சபாதவசனம் பிரம்மரட்சோபயானகம் இருக்கக்கூடியதான பிரம்மராட்சசானது நம்பாதவனுடைய வார்த்தையை கேட்டு நம்பாதவானை பார்த்து இனிமையான ஒரு வார்த்தையை சொல்லியது. சுமஜராட்சம் சண்டால விஷ்ணோர ஜாகரணம் பிரதி பலங்கீதீதி மகானுபாவனே நம்பாடுவானே, பிராணனை உணர்வதாக வந்திருக்கக்கூடியதான உனக்கு நீ இன்று ராத்திரி எவ்வருமானுக்கு பாடினதான பாட்டின் பலத்தை தந்துவிட்டு உன்னுடைய பிராணனை நீ வந்து காப்பாற்றிக்கோ அப்படிங்கிற பிரம்மரட்சோ பூர்வம் சத்தம் பெயர்த்ததம் முன்னால நாம் எப்படி பேசுகின்றோமோ அப்படிதான் நடந்திருக்கணும். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறேன், அதனால் அதன்படி என்னுடைய சரீரத்தை முடிச்சார். நான் அதனால அந்த கீதையினுடைய பாட்டினுடைய அந்த பலத்தை நான் உனக்கு தரமாட்டேன் என்று சொன்னான் நம்பாடுவான். இப்படி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. பிரம்மராட்சசனுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்டு நம்பாதான் சொன்னான். கீதம் என்ன பார்த்ததே கேட்டு இப்ப என்னுடைய பாத்துடைய தளத்தக்கூடியன்னு கேட்கலையே, நீ இப்படி கேட்கலாமா அப்படின்னு கேட்டது. பிரம்மராட்சசு அதுக்கான முதலையெல்லாம் சொல்றது. பிரம்மரட்சோ வதப்பிரத்தாசுதம் இங்கே நான் வந்து பிராமணனாக இருந்தேன், சோமவர்மா என்பது என்னுடைய பெயர். நான் யாகத்தில் தங்கும் பொழுது அதில் ஏற்பட்ட தோஷத்தினால் இப்படி பிரம்மராட்சசாக பிறந்து இங்கே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறேன். அதனால எனக்கு இந்த ஜென்மத்திலிருந்து ராட்சத ஜென்மத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் பிரார்த்திக்கிறது அவனிடத்திலே. சரி, அது நம்பாதான் அவர் மீது இறக்கப்பட்டேன் சரி என்று ஒத்துக்கொள்கிறான். என்னையா பட்சிமம் கீதம் ஸ்வரம் கைசிதமுத்தமம் கைசிதமுத்தமம் அலேன பத்து பத்ரம் இன்னைக்கு ராத்திரி கைசிதம் என்று ஒரு ராகத்தில் பாடினேன். அந்த கீதையுடைய பலத்தை இந்த ராட்சத ஜென்மத்திற்கு விட்டு விடுகிறேன், அதனால் நீ மோட்சத்தில் அடையப்படவா என்று அதே பிரதானம் பண்ணினான் நம்பாழ்வார். இப்படி வராக பெருமான் பொவித்திராட்சியான பேர் இந்த நம்பாழ்வாருடைய பக்தருடைய கதையை சொல்கிறார். எதுதாயது பக்தியாவை கைசிதம் நமகம் கவி சதாயது துர்காணி சபாட்டோ ராட்சதம் எங்கார் எவன் பக்தியோட நம்முடைய சமீபிலே வந்து கைசிதம் என்ற இந்த பண் இந்த ராகத்தில் பாடுகிறானோ அவன் பிரம்மரத்தை தரிசித்த நம்பாழ்வானை போல தன்னை ஆசிரித்தவர்களை தரிப்பான் என்று ஸ்ரீ வராக நாயனார் பூமி திராட்சியை பார்த்து அனுப்புகிறார். இப்படி நம்பாவனுக்கு வரம் பெற்றதான் அந்த ராட்சத தன்னுடைய சரீரத்தை விட்டு நல்ல வம்சத்திலே பிறந்து நம்முடைய பக்தனாக கலந்து நமக்கு பல்லாண்டு பாடி நம் பெரியவர்களுக்கான காணும் ஆட்சியாரை என்று அருள் செய்கிறார். அதன்பிறகு நம்பாழ்வானின் நெடுங்காலம் நம்முடைய வழிபாடு எல்லாம் பாடி நம் பெருமையான மோட்சத்தை அடைந்தான். ஏத கீத பலம் தேவி கௌமுதாவினா மனலோகி நமக்கு நம்முடைய கண்ணகியிலே வந்து நம்மை பெரும்பேறு அடைய வேண்டும் என்று எவன் கார்த்திகமாவது சுக்கலவர்த்தி துவாதசியில் நம்முடைய கண்ணகி முன்மே இந்த கைசிகன் என்ற மாகாத்மத்தை கைசிக புராணத்தை மாகாத்மத்தை வாசிக்கிறானோ கேட்கிறானோ அவர்கள் சுதந்திரம் பேசுவது வல்லாண்டே என்று ஏதப்பானதா என் நாட்டு சொல்கிறபடி நமக்கு கல்லாண்டு பாடி கொண்டு ஆத்மானம் பண்ணிக் கொண்டிருப்பார்கள் என்று நாச்சியாரை பார்த்து வராகப்பெறான் அருளி செய்கிறார். இப்படி இந்த நம்பாழ்வானுடைய இந்த சரித்திரத்தை திருக்குறளுடைய கேத்திரத்திலே இன்றும் ஒரு நாடகமாக அந்த நம்பி முன்பே அவர்கள் நடத்தி காட்டுகிறார்கள். அப்படி நடிக்கக்கூடியவர்கள் மூன்று பேர். அவர்கள் மூவரும் ஜாகரணமாக இருந்து ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து அங்கே அந்த நாடகத்தை நடத்தி அந்த பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். நம்பி திருக்குறிமுடி நம்பி அந்த திருக்குறிமுடி நம்பியினுடைய வடிவழகை அனுபவிக்கிறார் ஆழ்வார். எங்கனேயோ அண்ணனேங்கா என்னை முடிவதெனே நங்கள் போல திருக்குறங்குடி நம்பியை நான் கண்டது சங்கினோடும் மேலியோடும் தாமரை கண்களோடும் சங்கரி வாழ்ந்துடும் சொல்கின்றது என் நெஞ்சமே. இப்படி எம்பெருமானுடைய கஷேத்திரங்களை எல்லாம் அனுபவிக்கிறார். எம்பெருமானுடைய வடிவனைகளை அனுபவிக்கிறார். அந்த வடிவனது நம்பி அந்த நம்பியை நான் கண்டதில் வேறு எந்த தெய்வத்தையும் நான் காண முடியாது. அப்பேற்பட்டதான அந்த திருக்குறிமுறை நம்பி அங்கே கேத்திரத்திலே சேமிப்பால் கொண்டிருக்கிறான். அந்த எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் எவன் ஒருவன் கேட்கிறானோ சொல்லுகிறானோ இந்த கைதிக ஏகாதசி துவாதசி தினத்திலே அவனுக்கு தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லக்கூடியதான எல்லா விதமான க்ஷேமங்களும் வந்து அடையும். ஸ்ரீமுக்ன கஷேத்திரம் வராக கஷேத்திரம் அந்த கஷேத்திரத்தினுடைய இந்த வைபவங்களை எல்லாம் இந்த வராகத்திராமனின் வைபவங்களை எல்லாம் எவன் கேட்கிறானோ அவனுக்கு ஸ்ருத்வா ஸ்ரீமுஷ்ண மகாத்மம் ஸ்ருத்வா ஸ்ரீமுஷ்மநாயகம் ஸ்நாத்வா ஸ்ரீமுஷ்ண தீர்த்தே புனர்ஜென்ம நித்யதே. அவனுக்கு இந்த புனர்ஜென்மமானது கிடைக்காது, மோட்சமானது சித்தம். சத்தியம் மத்தம் குணசத்தம் துர்கம் முச்சதே அதனால யார் ஸ்ரீமுத்து கஷேத்திரத்துல மரணத்தை அடைகிறார்களோ அவளுக்கு மோட்சமானது சித்தம் அப்படிங்கிறது சொல்றது. அப்பேற்பட்டதான இந்த வராகத்திரானுடைய இந்த கைசிக மாகாத்மியம் கைசிக புராணம் அப்படிங்கிறதான இந்த மாகாத்மியத்தை நாம் அனுபவிக்கும்படியான அந்த வராகத்திரானும் பூமி பிராத்தியாரம் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவளுடைய அனுகிரகத்தினால எல்லாரும் க்ஷேமமாக இருப்போம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதார் பெருமாள் கல்யாண குணசாலினே சிவதே வெங்கடேசாலே வேதாந்த வரவே நம சிவதே ஸ்ரீவராக மகாதேசிகாய நம சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நம.